cours numéro 14. Bismillah ar-Rahman ar-Rahim, alhamdulillahi rabbil alameen, wa salatu wa salam ala nabina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Fi darsina al-akhir, akhadna ba'd al-abwab, fa man yathkur min hadhi al-abwab shay'an, tfadal akhi. نعم الإيمان بالحوض فما هي عقيدة أهل السنة في الحوض تفضل عقيدة السلف عن هذا الحوض عن هذا الحوض أنه هو موجود موجودا مخلوقة مخلوق وأخذنا ماذا كذلك تفضل ويعتقد أهل السنة أن النبي صلى الله عليه وسلم يشفع لأهل الجمع وهذه شفاعة عامة نعم ويشفع المذنبين من أمته نعم الأولى خاصة بالنبي صلى الله عليه وسلم والثانية عامة للنبي صلى الله عليه وسلم ولغيره ما الدليل على هذه الشفاعة؟ تفضل ارفع رأسك واسأل تعطى واشفع تشفع نعم أحسنت واشفع تشفع سرع شفاعة الكبرى pour أهل الموقف أي le jour du jugement pour tout le monde قال رحمه الله والإيمان بأن الإيمان قول وعمل ونية ويزيد بالطاعة وينقص بالمعصية قال الله تعالى فأما الذين آمنوا فزادتهم إيمانا وقال عز وجل ليزدادوا إيمانا مع إيمانهم وقال عز وجل ويزداد الذين آمنوا إيمانا فهذا الباب كذلك إلى important أصل من أصول أهل السنة والجماعة أي الإيمان والسلف يعتقدون أن الإيمان قول وعمل ونية وبعض العلماء يديز واعتقاد فالفوى عند السلف c'est une parole ou des paroles avec la langue كذلك une croyance dans le cœur et bien sûr des œuvres avec les membres أعمال بالجوارح وهذا الإيمان عند أهل السنة والجماعة et ça c'est très très important أنه يزيد أي l'augmente la foi l'augmente avec les bonnes actions bien sûr وينقص et la foi elle diminue à cause des mauvaises actions فcest ça la voie des salaf في الإيمان أن هذا الإيمان c'est avec la langue avec le cœur et avec les membres et هذا الإيمان il augmente et il diminue. فلهذا التعريف تعريف الإيمان عند السلف كما قال الإمام عبد الغني المقدسي رحمه الله. La définition de l'Iman chez les gens de la Sunna هذا الإيمان قول وعمل واعتقاد. بعض العلماء يديز النية بعض العلماء يديز الإيمان قول وعمل أي قول اللسان والقلب وعمل الجوارح والقلب المهم tu trouveras dans les livres de Aqida plusieurs formulations et le sens c'est le même l'important c'est que on comprenne bien أن la voix des salaf et l'iman c'est des paroles avec la langue des œuvres avec le cœur et bien sûr des œuvres avec les membres et هذا الإيمان il monte et il descend et l'imam عبد الغني المقدسي رحمه الله il a cité des preuves Parmi ces preuves, قال فأما الذين آمنوا فزادتهم إيمانا. الآية واضحة أن الإيمان يزيد. وقال عز وجل يزداد إيمانا مع إيمانهم. كذلك سامونتخ أن الإيمان يزداد ويقوى. Et ça nous montre أن Al-Mu'minin, ils ne sont pas tous au même niveau fil l'Iman. Al-Iman d'Abu Bakr al-Siddiq, radiyallahu ta'ala anhu, ce n'est pas comme Al-Iman d'un autre. Et Al-Iman d'un homme pieux, ce n'est pas comme Al-Iman d'un fasiq. Un musulman, là, qui fait beaucoup de péchés, il délaisse beaucoup d'obligations. قال عز وجل ويزداد الذين آمنوا إيمانا. فالي versets sont clairs أن الإيمان يموت. وفي القرآن الكريم tu trouveras pas un verset صريح أن الإيمان ينقص. Dans le Coran tu trouveras pas un verset أن الإيمان يدسون. لكن العلماء يقولون أن أدلة الزيادة ففي الحقيقة c'est des أدلة pour النقصان. L'Iman, s'il augmente, c'est qu'il était bas. Une chose qui augmente, c'est qu'à la base, elle était basse. Enfin, adilla tu ziyada, c'est des adilla comme quoi l'Iman, il est, qad yakun naqisan. Et il monte avec l'A'mal. As-saliha, et il diminue avec les péchés. Wa ala hada ijma'u salaf. Tout ce qu'on vient de citer, anna l'Iman, c'est des paroles avec la langue. C'est une croyance dans le cœur et c'est des œuvres, des actes avec les membres. Et هذا الإيمان, cette foi, elle monte avec les bonnes actions, elle descend à cause des mauvaises. Tout ça, c'est selon l'unanimité des salafs. ثم قال وروى أبو هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال الإيمان بضع وسبعون وفي رواية بضع وستون شعبة والحياء شعبة من الإيمان قال ولمسلم وأبي داود فأفضلها قول لا إله إلا الله وأدناها إماطة الأذى عن الطريق هذا الدليل il est واضح et c'est un argument que أهل السنة السلف ils ont cité pour démontrer أن الإيمان يزيد وينقص أين الزيادة والنقصان في الحديث؟ تفضل. الدليل على الإزدار. على ماذا؟ على الزيادة. على الزيادة. فأفضلها قول لا إله إلا الله. أحسنت فأفضلها قول لا إله إلا الله. فسامونتر أن من الإيمان أفضل. فسامونتر أن celui qui fait cette chose فلا شك أن son إيمان va monter. تفضل. وعلى النقصان. وأدناها إماطة الأذى عن الطريق. Ça, ça montre أن من الإيمان ما هو أدنى. أي c'est pas comme قول لا إله إلا الله. لكن ça fait partie de l'Iman. كذلك في هذا الحديث حديث أبي هريرة رضي الله عنه il y a un دليل أن الإيمان قول وعمل واعتقاد. عند من؟ الدليل على القول قول لا إله قول نعم c'est واضح قال النبي صلى الله عليه وسلم فأفضلها قول لا إله إلا الله et dans le hadith قال الإيمان بضع وسبعون وفي رواية ستون شعبة الإيمان il a plusieurs branches 70 ou une soixantaine ثم النبي صلى الله عليه وسلم قال parmi ces branches de l'Iman قول لا إله إلا الله ça démontre أن القول c'est من الإيمان زد والاعتقاد لا إله إلا الله ولا بأس والعمل إماطة الأذى عن الطريق نعم والعمل إماطة الأذى عن الطريق سعمل صافي بارتي دو الإيمان أي enlever un obstacle من الطريق وكذلك هنا عمل قلبي أوضح تفضل عمل قلبي أوضح هو الحياة أحسنت والحياة شعبة من الإيمان الحياة سعمل قلبي أي la pudeur c'est dans le cœur شعبة من الإيمان فهذا الدليل تستفيد منه أن الإيمان منه أفضل ومنه أدنى أي يزيد وينقص وكذلك تستفيد منه أن الإيمان قول وعمل واعتقاد et les versets du Coran qu'il a cité رحمة الله عليه qu'on a lu précédemment فيها أن الإيمان يزيد وينقص. Si il monte, il augmente, enfin forcément c'est qu'il diminue. Et avant de monter, il était plus bas qu'après. Donc, ça nous montre que l'Iman, il diminue. كذلك, on peut citer قول الله عز وجل وما كان الله ليضيع إيمانكم. هذه الآية بعض العلماء يذكرونها لماذا؟ لأن كذلك لانجلب القول والاعتقاد والعمل. قال الإمام ابن كثير رحمه الله في تفسيره: أي صلاتكم وما كان الله ليضيع إيمانكم. ابن كثير لا يكسوكي بار الصلاة، الإيمان هنا بمعنى الصلاة. يتضح هذا أكثر pour bien comprendre. Il faut connaître la cause de la révélation de ce verset. قال ابن كثير رحمه الله: أي صلاتكم إلى بيت المقدس قبل ذلك لا يضيع ثوابها عند الله. وفي الصحيح من حديث أبي إسحاق السبيعي رحمه الله عن البراء رضي الله تعالى عنه قال: مات قوم كانوا يصلون نحو بيت المقدس، فقال الناس: ما حالهم في ذلك؟ أي تعلمون أن au départ الصلاة النبي صلى الله عليه وسلم et ses compagnons ils la faisaient en direction de بيت المقدس de Jérusalem de القدس. ثم أمر الله سبحانه وتعالى de se diriger en direction de مكة المسجد الحرام الكعبة. لكن بعض الناس ils sont morts avant que la Qibla elle change. Enfin, ils ont fait as-salat qu'en direction de al-Bayt al-Muqdis. فبعض الصحابة رضي الله عنهم ils se sont posé cette question. أي ما حالهم في ذلك؟ أي ceux qui n'ont jamais fait as-salat en direction de مكة. قال عز وجل أي أنزل على نبينا محمد عليه الصلاة والسلام ce verset: وما كان الله ليضيع إيمانكم. أي le ثواب qu'ils ont eu il sera jamais négligé. أبدا. لأن الله عز وجل شكور عليم. ف ceux qui ont fait salat avant que la direction elle change, لا شك أن يوم القيامة ils auront la récompense. On revient الآن à notre مسألة. فقوله عز وجل وما كان الله ليضيع إيمانكم. On a compris que l'Iman هنا c'était الصلاة. Et الصلاة c'est constitué de paroles, d'actes, as-sujud wa ar-ruku' ila akhri. Et bien sûr il faut une aqida. Labud min ikhlas wa sidq. فلهذا قال الشيخ سعدي رحمه الله في تفسيره: وفي هذه الآية دليل لمذهب أهل السنة والجماعة أن الإيمان تدخل فيه أعمال الجوارح. ساسي من أقوى الأدلة عند أهل السنة أن الإيمان سي دي بارول avec la langue. مثلا la récitation de الفاتحة سي من الإيمان. لماذا؟ لأن الله عز وجل قال وما كان الله ليضيع إيمانكم إلى أبلي الصلاة الإيمان. Et là, chaque année, pour que la salat elle soit valide, il faut obligatoirement réciter le Fatiha. كذلك التسبيح وكذلك الصلاة على النبي صلى الله عليه وسلم كذلك التحيات. Beaucoup de choses qu'on doit dire في الصلاة. كذلك الركوع والسجود c'est des أعمال. ولا بد celui qui a le قدرة il doit se prosterner, il doit s'incliner. أما العقيدة فلا تصح هذه الصلاة إلا من مؤمن من موحد. Bien sûr il faut la sincérité, il faut الصدق. هذا c'est un دليل طيب et un verset très simple à apprendre pour argumenter, montrer أن الإيمان c'est des paroles, des actes et bien sûr une croyance. ثم قال رحمه الله: والاستثناء في الإيمان سنة ماضية. فإذا سئل الرجل: أمؤمن أنت؟ قال: إن شاء الله. روي ذلك عن عبد الله بن مسعود وعلقمة بن قيس والأسود بن يزيد وأبي وائل شقيق بن سلمة ومسروق بن الأجدع ومنصور بن المعتمر وإبراهيم النخعي ومغيرة بن مقسم الضبي وفضيل بن عياد وغيرهم. هذه المسألة مسألة الاستثناء، والعلماء إلا ست في كتب العقيدة في باب الإيمان. والاستثناء ça veut dire quoi؟ إلا expliqué هنا قال: فإذا سئل الرجل أمؤمن أنت فقال إن شاء الله. أي est-ce qu'on a le droit de dire je suis مؤمن إن شاء الله؟ أي بهذا الاستثناء بهذا القيد. أي si Allah subhanahu wa ta'ala il veut je suis un مؤمن. Ulama al-salaf, qalu ou bil jawaz. Et il a cité le nom de a'imma min al-sahaba radiyallahu anhum, wa man ja'a min ba'dihim min a'immati sunna. Anahu s'est permis de dire je suis mu'min, incha'Allah. Hadhihi al-mas'ala, pour bien la comprendre, il faut que tu saches, akhi al-karim, anna ba'd ahl al-bid'a kal-murji'a, yaquluna annahu la yajuz. Pourquoi? Li'anna 'indahum, ça implique le fait d'avoir des doutes. Celui qui dit je suis mu'min, incha'Allah, c'est comme s'il avait des doutes. Et ta'lamoun anna les doutes, ash-shak, ça contredit l'iman. L'iman, il faut que ce soit un iman bi-yaqin. Mathalan, celui qui doute, ayyadan billah, de l'existence d'Allah azzawajal, c'est pas un musulman, c'est pas un mu'min. Celui qui doute de l'existence des anges, c'est pas un mu'min, ou hakada. Fala bud min yaqin, fahum qalu anna, si tu dis je suis un mu'min, incha'Allah, c'est comme si tu avais des doutes. Et hada, c'est batil. اولا سباط لماذا لان ائمه السنه اذا اكسبت هذا الكلام نعم avant de lire كلام شيخ عبد العزيز بن باز رحمه الله نقرا الادله qu'il a cité pour montrer ان الاستثناء c'est pas forcément lié au doute. Le fait de dire ان شاء الله, ça veut pas dire forcément que tu as des doutes. فمثلا قالوا هذا استثناء على يقين. Vous avez remarqué que l'imam al-Maqdisi, rahimahullah, il a précisé le fait de dire je suis un mu'min, incha'Allah, c'est biyaqin. Al-mu'min, quand il dit incha'Allah, ça ne veut pas dire qu'il a des doutes. Là, ça ne veut pas dire qu'il n'est pas sûr. Abadan. Là, lakin, on va voir pourquoi. Awalan, il a cité des adillah pour montrer que on peut dire incha'Allah et on est sûr. Fa-matalan, qala Allahu azza wa jal, la tadkhulunna al-masjid al-haram. Insha'Allah aminin. Insha'Allah aminin. Fata'ammanu hadhihi al-aya. Allah subhanahu wa ta'ala, il a informé anna al-rasul sallallahu alayhi wa sallam wa sahaba radiyallahu anhum, ils allaient conquérir Mecca et rentrer fi le masjid al-haram. Hada, c'est sûr, la preuve, c'est arrivé. Et celui qui a informé, qui a annoncé cette bonne nouvelle, c'est Allah subhanahu wa ta'ala. Fala shak, il y a aucun doute fi hada. مع هذا الله سبحانه وتعالى il a dit إن شاء الله, et si Allah il veut. Ça nous montre أن ne pas comprendre à chaque fois qu'il y a الاستثناء بقول إن شاء الله أنه ça va impliquer des doutes. ثم c'est notre مسألة qu'il a cité. On revient à مسألة الاستثناء. قال الشيخ عبد العزيز بن باز رحمه الله كما في فتاوى الجامع الكبير في موقعه الرسمي يجوز عند أهل السنة والجماعة أن يقول أنا مؤمن إن شاء الله وليس المراد الشك. Donc هذا c'est compris. On a le droit de dire je suis un mu'min إن شاء الله, لكن sans avoir de doute. Ça ne veut pas dire qu'on a des doutes. لكن pourquoi on dit, ne pas comprendre de هذا الكلام, أن à chaque fois que tu dis, ou si quelqu'un te pose la question est-ce que tu es un musulman ou tu es un mu'min, ça ne veut pas dire qu'on doit dire je suis un mu'min إن شاء الله. لا, لكن si on le dit, c'est pour une raison. قال لكن المراد إن شاء الله لأنه لا يدري هل استكمل الإيمان أم لا. أولا quand on dit je suis mu'min إن شاء الله, ça veut dire hey, on ne sait pas est-ce que notre iman il est كامل أم لا, est-ce que notre iman il est قوي أم لا. On dit إن شاء الله من هذا الباب. Et vous avez remarqué pourquoi le murji'ah il refuse. لأن المرجئة عندهم الإيمان من باي دي سنبا. عندهم الإيمان سي تلا أو تلا با كم الخوارج. فلهذا بغو يأوكن حاجة دو دير إن شاء الله. أما نحن vu que l'إيمان يمونت et دي سن et on sait pas est-ce que les œuvres qu'on fait elles sont acceptées et on sait pas est-ce que ces péchés qu'on fait أحيانا est-ce que notre توبة elle a été acceptée si on a fait توبة إلى آخر. فأنا دي on est des مؤمنين إن شاء الله. Ça, c'est la première chose. La deuxième chose, أو قال رحمه الله بالنسبة للعاقبة لأنه لا يدري ما يختم له به فيقول إن شاء الله لأنه ما يدري ما هي العاقبة. Deuxième point, l'insan, quand il dit je suis mu'min, إن شاء الله, لماذا؟ لأنه il ne sait pas est-ce qu'il va mourir à l'Iman. Il dit je suis mu'min, إن شاء الله, il espère mourir على هذا. Et là, chacun, Allah subhanahu wa ta'ala, y'alim. Et Allah subhanahu wa ta'ala, c'est lui qui décide est-ce que Fulan va mourir à l'Iman amla. Quand on dit je suis mu'min, incha'Allah, c'est min hadha al-bab. Et on ne sait pas est-ce qu'on va mourir à l'hadha l'iman amla, on dit Inch'Allah. قال الشيخ بن باز والمرجئة تنكر ذلك ويقولون للشك وهذا غلط. المرجئة يقول il faut pas dire je suis mu'min inshallah, لأن pour eux si tu dis inshallah c'est que tu as des doutes, et si tu as des doutes tu n'es plus un mu'min. هذا c'est باطل كما تقدم. ثم قال رحمه الله والإيمان هو الإسلام وزيادة. قال الله عز وجل قالت الأعراب آمنا قل لم تؤمنوا ولكن قولوا أسلمنا. وروى عبد الله بن عمر رضي الله عنهما قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول بني الإسلام على خمس: شهادة أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله، وإقام الصلاة وإيتاء الزكاة، وصيام شهر رمضان، وحج البيت. الحديث تقدم معنا كثيرا إلى في الصحيحين. قال فهذه حقيقة الإسلام. Cette dernière partie de ce chapitre, l'imam Abdul Ghani al-Maqdisi rahimahullah, il fait une ishara pour montrer la différence entre l'iman et l'islam. Et تعلمون أن بعضكم ربما يعلم أن العلماء ils ont détaillé ce sujet كثيرا. Est-ce que l'iman c'est l'islam? Est-ce que l'islam c'est l'iman? Est-ce que c'est différent? إلى آخره. هنا الإمام المقدسي رحمه الله إلى ستة بعض الأدلة. قالت الأعراب آمنا قل لم تؤمنوا ولكن قولوا أسلمنا. Et le deuxième دليل les piliers de l'islam. قال فهذه حقيقة الإسلام وأما الإيمان فحقيقته ما رواه أبو هريرة رضي الله عنه فيما قدمناه وروى سعد بن أبي وقاص رضي الله عنه حديث أبي هريرة أي الإيمان بضع وسبعون شعبة أعلاها قول لا إله إلا الله وأدناها إماطة الأذى عن الطريق والحياء شعبة من الإيمان. C'est ce hadith que l'imam al-Maqdisi il a cité. قال وروى سعد بن أبي وقاص رضي الله عنه قال أعطى رسول الله صلى الله عليه وسلم رهتا وأنا جالس. الرهت c'est un groupe, une jama'a, en dessous de 10, au-dessus de 3, en dessous de 10. Une jama'a, un petit groupe de personnes. « قال وترك رسول الله صلى الله عليه وسلم منهم رجلا هو أعجبهم إلي فقمت فقلت ما لك عن فلان والله إني لأراه مؤمنا فقال رسول الله صلى الله عليه وسلم أو مسلما ذكر ذلك سعد ثلاثا وأجابه مثل ذلك ثم قال إني لأعطي الرجل وغيره أحب إلي منه خشية أن يكب في النار على وجهه. أي نعم الحديث قال في الحاشية رواه البخاري ومسلم. قال وقال الزهري فنرى أن الإسلام الكلمة والإيمان العمل الصالح. قلنا أي هذا الإمام المقدسي رحمه الله فعلى هذا قد يخرج الرجل من الإيمان إلى الإسلام ولا يخرج من الإسلام إلى الكفر بالله عز وجل. نعم فكأن الإمام المقدسي رحمه الله son avis c'est qu'il y a une différence. الإسلام c'est les cinq piliers إلى آخره et الإيمان c'est ما تقدم الإيمان بالله إلى آخره. فهذا سنقول وإلا الصحيح والله تعالى أعلم أن الإسلام والإيمان سي dans un texte من القرآن ومن السنة un des deux il est cité fait l'englobe l'autre. فمثلا قوله عز وجل إن الدين عند الله الإسلام فلا شك s'englobe l'إيمان. في هذا الحال on ne va pas dire que l'Islam c'est que telle chose et le reste ça ne fait pas partie du din. أبداً. Donc quand l'Islam il est cité seul dans un dalil s'englobe l'إيمان. كذلك quand l'iman il est cité seul dans un dalil ça englobe l'islam. فمثلا قول النبي صلى الله عليه وسلم في حديث أبي هريرة رضي الله عنه الذي تقدم الإيمان بضع وستون شعبة فلا شك أن الصلاة شعبة من شعب الإيمان لا شك أن الزكاة شعبة من شعب الإيمان et c'est les piliers de l'islam. Donc le résumé quand l'islam il est cité seul ça englobe l'iman. Quand l'iman il est cité seul dans un dalil ça englobe Al-Islam. Donc, Al-Islam ou Al-Iman, c'est la même chose. Baqiya, quand ils sont cités les deux, quand ils sont cités les deux dans un nos, مثلاً, Al-Hadith Al-Ma'ruf عند الجميع, Hadith Umar radiallahu anhu, Anna Jibril alayhi salatu wassalam, il a demandé au Prophète sallallahu alayhi wa sallam, Al-Islam. Le Prophète sallallahu alayhi wa sallam, il a répondu avec les cinq piliers de l'Islam. الإسلام أن تشهد أن لا إله إلا الله إلى آخر ثم قال وما الإيمان قال عليه الصلاة والسلام أن تؤمن بالله وملائكته وكتبه ورسله إلى آخر. Donc quand ils sont cités les deux, فالإسلام c'est pour les œuvres apparentes. Vous avez remarqué الشهادة, la prononcer, faire la salat, sortir la zakat, tout ça c'est des œuvres apparentes. Et الإيمان c'est pour les œuvres du cœur. الإيمان بالله والملائكة والكتب إلى آخر. هذا سأحسن الأقوال كما قال الشيخ عبد العزيز بن باز رحمه الله والإيمان هو الإسلام والإسلام هو الإيمان الإسلام الإيمان الإيمان الإسلام قال وعند الإطلاق أي عند الإطلاق أي quand un des deux il est cité وهذا قال نعيد قال وإذا اقترنا فالإسلام الأعمال الظاهرة والإيمان الأعمال الباطنة. Donc quand l'islam il est cité seul, ça englobe l'iman. Quand l'iman il est cité seul, ça englobe l'islam. Quand ils sont cités les deux dans un texte, قال الإسلام c'est الأعمال الظاهرة, les œuvres apparentes, الصلاة والزكاة والحج إلى آخره, والإيمان الأعمال الباطنة, الإيمان بالله والملائكة, la croyance en Allah, aux anges, aux livres, etc. ثم قال شيخ الباز قال الله عز وجل إن الدين عند الله الإسلام فلا شك أن من الدين الإيمان بالله والملائكة والكتب والرسل بل سأصل الدين. C'est pour ça que ceux qui disent أن الإيمان c'est différent de l'islam, comment on va interpréter ce verset? الصواب c'est que الإسلام quand il est cité seul لا شك s'englobe الإيمان. كذلك une autre chose pour mieux comprendre أن ما من مسلم وله إيمان. أما s'il n'a pas d'Iman, في الحقيقة, même s'il fait apparaître l'Islam, في الحقيقة, c'est pas un مسلم, c'est un منافق. فلهذا, ما من مسلم, c'est un مؤمن. Chaque مسلم, c'est un مؤمن. Et chaque مؤمن, c'est un مسلم. لكن, le niveau de إيمان, il est différent. مثلا, comme on l'a dit, قبل قليل, أن إيمان, Abu Bakr al-Siddiq radiyallahu anhu, c'est pas comme le iman d'un musulman de notre époque. Abadan. Fahada. Lakin, ahyanan, robama, si on prend l'exemple, le cas d'un munafiq, en apparence, vu qu'on sait pas ce qu'il y a dans les cœurs, on peut dire que c'est un musulman, alors que, fil-haqiqa, c'est pas un mu'min. Il a pas l'iman. Fahada, pour le cas du munafiq, c'est wadih. Amma, un véritable musulman, falabud qu'il a l'iman. Et un mu'min, c'est forcément un muslim. Et un muslim, c'est forcément un mu'min. Amma al-munafiqoun qui font apparaître l'islam, c'est pas des muslimoun. Aslan, ils font apparaître hala. Pour nous, on peut penser que c'est un muslim, lakin indallah. Et indallah, c'est pas un muslim al-munafiq. Hala. Qala Cheikh Ibn Baz, inna ad-din indallah al-islam yadkhul fihi al-iman. Dans ce verset, c'est cité que l'islam, lakin la chèque que s'englobe l'iman. قال وقوله صلى الله عليه وسلم الإيمان بضع وسبعون شعبة يدخل فيه الإسلام. Pourtant, c'est pas cité l'islam dans le hadith, c'est cité l'iman. Lakin la chèque anna min l'iman, as-salat, wal-zakat, wal-hajj ila akhir. فهذا هو القول الصحيح. Et c'est قول. Cheikh l'islam le taymiya, rahimahullah, comme fi al-fatawa, c'est قول l'imam ibn Rajab, rahimahullah. كما في جامع العلوم والحكم قول شيخ ابن عثيمين رحمه الله وقول كثير من المحققين من أهل العلم. دونك هذه المسألة ألي واضحة. الإمام عبد الغني المقدسي رحمه الله في الحقيقة dans ce chapitre il a rassemblé beaucoup de خير. Ce chapitre مع اختصاره quelques lignes في الحقيقة il a résumé مسألة الإيمان. فإلى cité le تعريف أن الإيمان قول وعمل واعتقاد. إلى السيد كذلك أن الإيمان يزيد وينقص تسا selon l'unanimité des salaf et il a argumenté avec des preuves. ثم il a démontré رحمه الله أن يجوز de dire je suis مؤمن إن شاء الله. Ce que العلماء ils appellent l'istithna في الإيمان. نعم. tant que l'insan est à la yaqin, ça fait aucun mal. On dit Inch'Allah, on ne sait pas si nos œuvres elles sont acceptées, il a agri, on ne sait pas sur quoi on va mourir. Enfin, on dit, on est des mu'minoun, Inch'Allah, il n'y a aucun mal. Thumma, il a conclu avec la différence entre l'iman ou l'islam. Et taqaddam ma'ana anna al-islam c'est l'iman et l'iman c'est l'islam. Lakin si sont cités les deux dans un texte, l'islam c'est pour les œuvres apparentes et l'iman c'est pour les œuvres cachées du cœur. Wa al-mukhalifun li ahli sunnah fi hadha al-bab al-iman ta'ifatan, deux groupes, deux sectes, al-khawarij wal-murji'ah. Walillahi al-hamd, dans notre série sur les sectes, on a détaillé l'égarement de ces deux groupes et leur égarement fi hadha al-bab bab al-iman. Et fi al-haqiqa, ces deux groupes la yaquluna anna al-iman yazid wa yanqus. Al-khawarij indahum, al-iman c'est avec la langue, c'est avec le cœur et c'est avec les membres, comme Ahl-Sunnah. Lakin, si un mu'min il fait un grand péché, indahum il a plus d'iman. Ça montre qu'annahum la ya'taqidouna al-iman yanqus. Ils auraient cette aqidah, ils n'auraient pas kafir al-muslimin. Maintenant, nous en tant qu'Ahl-Sunnah wa lillahi al-hamd, si un muslim, min al-muslimin, il fait un grand péché, maintenant il boit de l'alcool, fa'indana, ça reste un mu'min. Et là, je sais que son iman, il est daïf. L'annahu, il a fait un très grand péché. Lakin, ça reste un mu'min. Wa dalil ala hada, l'homme à l'époque du prophète, sallallahu alayhi wa sallam, qui buvait de l'alcool, et dans al-majlis, dans l'assise, wahad, il a dit, l'annahu Allah, il l'a maudit. Enfin, le nabi, sallallahu alayhi wa sallam, qu'a la tal'annu, ne le maudissez pas. Fa innahu yuhibbu Allah wa rasoulah. Et il aime Allah et son messager. Ça montre que c'est un mu'min, malgré qu'il buvait de l'alcool. Et d'autres adillah. Inna Allah la yaghfiru an yushraka bih, wa yaghfiru ma duna dhalika liman yasha. Ce qui annule l'iman bil kulliya, c'est shirk wal kufr. Amma les grands péchés, ça annule pas l'iman, ça fait descendre la foi. Donc, c'est clair que le khawarij, indahum l'iman, la yanqus. Et ça, c'est un égarement. Deuxième groupe, le murji'a. Et كذلك, ils ont deux égarements. Awalan, comme le khawarij, la ya'taqiduna al-iman yazid wa yanqus. C'est pour ça que indahum, et c'est l'inverse du khawarij, celui qui fait un grand péché ou des grands péchés, son iman il descend pas. Et ils ont une aqidah, iyadun billah, on a tous le même iman. Iman, Abi Bakr al-Siddiq radiallahu anhu, c'est le même que le iman d'un fasiq. لماذا لأن الإيمان بروس إن شوز تلا أو تلا با عيادا بالله سي تري تري غراف وكذلك إذن أنو تري غراف أن عندهم العمل صافي با بارتي دو الإيمان بورو الإيمان سي قول واعتقاد أما العمل سي كلكو شوز أون بلوس كلكو شوز دوتر بورو عيادا بالله لماذا لأن سي تو دي كو العمل صافي بارتي دو الإيمان فلا شك أن أون با لو ميم عمل. Peut-être que toi tu fais plus de nawafil, peut-être que toi tu fais plus de siyam, peut-être que toi tu fais plus l'umra qu'un autre. Donc là, chaque, plus l'insan il fait, bien sûr avec des conditions, la sincérité il a arrêté, plus son iman il est qawi. Fahoum, ils ont fait sortir l'amal de l'iman, ayyadam billah. Falihada, et ça c'est très très important. Il y a beaucoup de fitan vihad al-bab. Et comme il y en a, ils n'ont pas compris aqidat al-salaf, l'arubama ils accusent un sunni d'être min al-khawarij, ou ils accusent un sunni d'être min al-murji'a. Les malades, ils n'ont pas compris hadal bab. Celui qui dit al-iman, qawlun, wa amalun, wa i'tiqad, yazid, wa yanqus, c'est pas un murji, wa lillahi l'hamd. Faqad bari'a min al-irja, kama qala ba'du al-a'imma, minhum al-imam, al-barbahari, rahimahullah. Fal-insan yattaqillah. أنه واحد اللي خالف خلاص مرجي أو خارجي سفصل هذا كل من peut accuser quiconque لكن الإنسان يتقي الله أنه يغندر دي كونت يوم القيامة فالسلوي كي دي العمل سمين الإيمان ثم يدي الإيمان يمونت يدسان ثم يدي que les péchés ça fait du mal à l'Iman ثم يدي que les grands péchés ça fait pas sortir de l'Islam فلماذا dire que c'est un خارجي أو مرجي عيدا بالله كذلك بعض الناس ils se sont fait beaucoup de mal. Et c'est-à-dire qu'ils font du mal aux autres et ils mélangent لماذا لأنهم يسيد دي شوز كي لي سلف ils ont pas cité الحذر ils emploient des mots ou des formulations de phrases في هذا الباب que سلف ils ont jamais cité ثم ça implique des choses pour eux et si tu dis pas ça enfin tu contredis la voix des سلف alors que سلف ils ont jamais cité هذا نحن غست على ما كان عليه السلف انظروا الإمام المقدسي رحمة الله عليكم إلى سامبليفي المسألة الإيمان قول وعمل واعتقاد دي أدلة يزيد وينقص دي أدلة الحمد لله كذلك دي فوائد يجوز دي dire je suis مؤمن إن شاء الله كذلك une فائدة la différence entre l'islam et l'iman et tu t'arrêtes là comme les salafis se sont arrêtés أما rajouter des choses et employer des mots que les salafis n'ont pas employés et عيادن بالله vouloir secourir son avis et pour cela égarer ses frères annahum c'est des murji'a ou annahum c'est des khawarij tout ça c'est pas min manhaj as-salaf abadan fal insan yahdhar hada c'est dinullah et l'iman c'est aslu hada din ce din il est fondé sur la foi en Allah aux anges et à l'akhirah ce din il est fondé sur les piliers de l'islam ash-shahada as-salat fa on fait attention. On fait attention, on ne défend pas une cause personnelle. Et si Wahid nous khalif, on n'essaie pas de lui coller une étiquette d'égaré que parce qu'il nous a khalif. Tout ça, c'est min al-hawa. Labud min sitq, labud min ikhlas. Et l'insan, il apprend son din. Fallait hâte à ce genre de kutub, c'est très très important. Mais si tu rentres dans des messages, il fait l'iman, et tu n'as pas maîtrisé hâte, tu ne connais pas l'adilla, et tu as mal compris la base, comme certains. ربما d'autres choses, d'autres أقوال إلى آخره الإنسان يمرج عيادا بالله يسجار أو يلكز للزوتر دقام فلهذا العقيدة on doit l'apprendre de هؤلاء الأئمة الإمام عبد الغني المقدسي رحمه الله c'est un imam كبير في الحديث وفي العقيدة وفي السنة فنستفيد منه انظروا ست رسالة على اختصارها ففيها خير كثير نكتفي بهذا ولله الحمد on a pris un باب الإيمان et on passe au درس suivant إن شاء الله تعالى